श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् दयभृताम् शरण्यम् दैवम् हयग्रीवमहम् प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताहम् अल्वन् ரமாவதாரத்தில் எம்பெருமான் நடத்தி காண்பித்த அத்தியாச்சரியமான லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் 31வது ஸ்லோகம். ஏ தர்மமாச்சரித்தும் அபியசித்தும் ச யோகம் பௌக்தும் ச கிஞ்சன ந ஜாது அதிகார பாஜஹ तेपि त्वदाश्रित भूतल बंधकं दाते बंधादिगाः परगतिं कमितास्त्रणाद्याः ये धर्ममाचरितुम् अभ्यसितुं च योगं भोक्तुं च किञ्चन न जात ிாரிதூத்தல பந்தகந்தாத்தே பந்தாதிகாஹ பரகதிம் கமிதாஸ்த்ருணாத்யாஹ. பாஷாந்தரத்துல சொல்லணும்னாக்கா ஆழ்வானுடைய பிரசன்டேஷனே ரொம்ப அற்புதமாக இருக்கு. அப்படியே மனசுல படிகிற மாதிரி பதிகிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல சேவப்பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் அதிமனுஷ ஸ்தவத்துல சொல்றாரு. இதுதான் இங்க சுவாரஸ்யம். மாமாமந்தி கமய கருணாமிருதாப்தே ஞானக்ரியா பஜன லப்யமனன்யலப்யா ஏதேஷு கேன வரதோத்தர கோசலத்தாஹ பூர்வம் சதூர்வம் பஜந்த ஹி ஜந்தவத்வாம். அழ்வான் பிரார்த்தனை பண்ற, உமக்கு நான் எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அவிச்சின்னமாக தொடர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், சதாபசித்தி சோரையான்னு நித்தியசூரிகளுக்கெல்லாம் அனுகிரகிக்கிற மாதிரி எனக்கும் அனுகிரகம் பண்ணணும், கரீஷ பசேம நான் உன்னை சேவிச்சுட்டே இருக்கணும், எப்பவும் சதா சேவிச்சுட்டு இருக்கணும். இதுதான் அவருடைய பிரார்த்தனை. ரொம்ப சுலபமா நீ கேட்டு இதுக்கெல்லாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணிருக்கணுமே, அது ஏதாவது பண்ணிருக்கிறான்னா நீ கேக்குற. அதுக்கு இவர் திருப்பி பதில் கேக்குற, நான் பண்ணிருக்கேன் பண்ணலன்றது போட்டோம், அயோத்தியில இருக்கிற புல்லு பூண்டு எல்லாவற்றுக்கும் நீர் மோட்சம் கொடுத்தாரு, அவைகள்லாம் என்ன பண்ணிட்டுன்னு கேட்க. இதோட நின்று போச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறமா வேற விஷயம் போயிடுச்சு, இந்த பத்தி பேச்சு வரல அந்த இடத்துல. அயோத்தி எல்லா இடத்துலயும் ஒரு கன்சிடரேஷன் ஒன்று இல்லை. அந்த மாதிரி வரைச்சு அயோத்தியில இருந்த புல்லு பூண்டுகளுக்கெல்லாம் பெருமாள் எந்த காரணத்தினால அவைகளுக்கு அந்த சாந்தானிக லோகம் விஷ்ணு லோக பிராப்தியை கொடுத்தார் என்பத இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றாரு. ஏ திருணாத்யாக, ஏன்றது எவைகள்னு அர்த்தம், அதுக்கு விசேஷம் திருணாத்யாக, எந்த புல்லு முதலியவைகள் அர்த்தம். இப்ப திருவயோத்தியில ராமர் எழுந்தருள் இருந்த காலத்துல இருந்த புல்லு பூண்டுகள் எல்லாவற்றுக்கும் மோட்சம். ஒரு கேள்வி வரும், பெருமாள் கேட்ட கேள்வியே தப்பு அந்த இடத்துல. அந்த இடத்துல என்ன சொன்னா, ஆழ்வான் கேட்ட கேள்வி, பெருமாள் ஆழ்வானை பார்த்து கேட்ட கேள்வி சரி, ஆழ்வான் பெருமாளை பார்த்து கேட்ட கேள்வி தப்பு. இதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆழ்வான் பெருமாளை, ஆழ்வானை பார்த்து பெருமாள் கேட்ட கேள்வி அந்த இடத்துல என்ன, நீ கர்மயோகம் பண்ணிருக்க, ஞான யோகம் பண்ணிருக்க, பக்தி யோகம் பண்ணிருக்கேன்னு கேட்க. அதுக்கு இவன் தான் என்ன பண்ணிருக்கேன்றத சொல்லாத, அந்த அயோத்தியில் இருந்த புல்லு பூண்டெல்லாம் என்ன பண்ணிச்சுன்னு திருப்பி கேட்க. ஆழ்வான் போய் இப்படி கேட்கலாமா, அதுவும் பெருமாளை பார்த்து இப்படி கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் ரொம்ப பெருமாள் ஆழ்வான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரி, இவர் ஏதோ தன்னுடைய ஆர்த்தியினால கேக்குறது, இவருக்கு தெரியாத கைக்கல இப்போ, இதுக்கு நாம பதில் சொல்லிட்டு இருக்கோம்னா இவர் என்ன கேக்குறாரோ அதை நம்ம கொடுப்போம்னு நினைச்சிருந்து அந்த இடத்துல வாய்மூண்டு விட்டுட்டேன், அங்க ஒன்னும் பதில் சொல்லல. ஆனா இந்த இடத்துல அதுக்கு பதில் சொல்ற சாஸ்திரம்ன்றது இருக்க, அது ஒரு ரூல் புக் மாதிரி, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்ன சொல்றதுதான் சாஸ்திரம். சத்தியம் வத தர்மந்தர நான் வதேது ந களஞ்சம் பட்சதேது ந சுராம் பிபேது, இப்படிதான் சொல்றோம். சத்தியத்தை கடைபிடிக்கணும், தர்மத்தை ஆச்சரிக்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது. பொய் சொல்லக்கூடாது, நசுராம் பிபேது சுராபானம் பண்ணக்கூடாது, களஞ்ச பட்சணம் பண்ணக்கூடாது. இந்த ரூல்ஸ் யாருக்கு போட்டிருக்கா அதுதான் யோசனை. தியாகித்த உபாசித்த இப்படின்லாம் வேதம் சொல்லுங்க, தியானம் பண்ணுங்கோ உபாசனம் பண்ணுங்கோ என்ன சொல்லுங்க, யார் உபாசனம் பண்ணணும், இது பத்தி ஒரு பெரிய விசாரம் ஸ்ரீ பாஷ்யத்துல. தேவதா அதிகரணம், அபசூத்ர அதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணங்கள்ல விசேஷம் பெரிய விசாரம் பண்ணி பாஷிகார் நிர்ணயம் பண்றாங்க. பாஷிகாருடைய நிர்ணயங்கள்லாம் அப்படியே ஆணித்தரமாக இருக்கும், அதையும் சில புரிஞ்சிக்காத விபரீதமா ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அது அவ பாஷிகாருடைய சீசக்திய புரிஞ்சிக்க முடியாத போறதுனாக்க, அவளை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்ல, அவளுடைய பாபம் நமக்கே கூட பாஷிகார் சீசக்தி புரியல அப்படின்னா நம்மளுடைய பாபம் பிரபலமா இருந்துட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்க விட்டாத பண்றதுக்கு. சூரியன் நிதிரை இருக்கு, வெளிச்சம் இருக்கு, இவ்வளவு வெளிச்சத்துல வெளிச்சத்துல படிக்க தெரியல நமக்கு, கண்ணு தெரியலன்னா கண்ணுல அவ்வளவு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் அந்த உள்ளங்கை நெல்லிக்கனியாக பாஷ்யக்கார் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கொடுத்திருக்க, அதையும் நமக்கு தெரிஞ்சுக்க தெரியலன்னா நம்மளுடைய பாபம் எவ்வளவு பெருசா இருக்குன்றது பார்த்தோம். பாஷ்யக்கார் அவ்வளவு தூரம் பண்ணி கடைசியில சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்றேன், தன்னுடைய முதல் கட்டளையாக அவர் திருவுள்ளத்துல முதல்ல சொல்றதாக இருக்கிறது, ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல் என்பது. இது லோகோபயோகார்த்தமே, அதுக்காகவே பண்ணின இந்த ஒரு கிரந்தம். இதை தானும் புரிஞ்சுண்டு யாரெல்லாம் ஸ்ரத்தாளுவா இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கும் புரியும்படியாக சொல்லி கொடுக்கறது இருக்க, இதுதான் புருஷார்த்தம் பண்ண முதல் கட்டளையாக அவர் விதிக்கிறேன். அதுக்கப்புறமா மீதி மீதி விஷயம்லாம் சொல்றேன், அடுத்ததுக்கு குறவுன்னு நான் சொல்லல, அவரே இத சொல்லி உகக்கிறேர். அதுல சீபாஷ்யத்துல விசாரம் பண்ற, யாருக்கு அதிகாரம் உண்டு, பிரம்ம வித்தியில யாருக்கு அதிகாரம் உண்டுன்னு ஒரு விசாரம். உபாசனம், இந்த உபாசனத்துல இந்த அதிகாரம்ன்றது இருக்க, உபாசனம் பண்றதுக்கு உண்டான ஞானம் சக்தி இதெல்லாம் இருக்கிறவா, ஞானம் சக்தி மாத்திரம் இருந்தா போறாது, இதோட பலத்துல ஒரு ஆசை, மோட்சத்தை அடையணும்ன்ற ஆசை, இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவள்லாம் பிரம்ம வித்தியில உபாசனம், பிரம்ம வித்தியில அதிகாரம், உபாசனம் பண்றதுக்கு அதிகாரிகள் என்று சொல்ற. இப்போ இந்த தேவதாதிகரணத்துல வரைச்சே தேவதைகளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில எழுவதற்கு அதிகாரம் உண்டா கிடையாதான்னு விசாரம் பண்ற. அங்க என்னென்ன வேணும், ஞானம் சக்தி ரெண்டும் வேணும். ஞானம்ன்றது உபாசனம் பண்றதுக்கு தேவையான ஞானம், சக்தின்றது என்னன்னாக்க உபாசனம் பண்ணுவதற்கு ஏற்ப நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய சக்தி ஒண்ணு. சாஸ்திரத்தினால அதாவது இவர்கள்லாம் இந்த வித்தியை உபாசனம் பண்ண தகுந்தவர்கள் அல்ல என்று சாஸ்திரத்தினால நிஷித்தமாக சொல்லாதவர்கள் அவர்கள்லாம் உபாசனத்துக்கு அதிகாரிகள்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, தேவதைகள்ல வரைச்சு அவளுக்கு ஞானம், நமக்கே ஞானம் இருக்குச்சு அவளுக்கு ஞானம் இருக்காதான்னு ஞானம் இருக்கு. அவள்லாம் வேதாத்தியனம் பண்றதுக்கு சமர்த்தர்களாக இருக்கிற அப்படின்னால வேதத்துல சொல்லியிருக்கிறதாக இருந்திருக்கிற உபாசனத்தையும் பண்றதுக்கு உண்டான ஞானம் அவர்களுக்கு இருக்கு, சக்தியும் அவர்களுக்கு இருக்கு. சாஸ்திரத்தை பரியுதாசான்னு சொல்றது, சாஸ்திரத்தினால விளக்கப்படாமல் இவர்கள்லாம் உபாசனம் வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுந்தவர்கள் அல்ல என்று சாஸ்திரத்தினால விளக்கப்படாதவர்கள் அவர்கள்லாம். ஆகையால தேவதைகளுக்கும் பிரம்மோபாசனத்துல அதிகாரம் உண்டுன்னு சொல்லிருக்கு. இதே சூத்ராளுக்கு வரைச்சு அபசூத்ர அதிகரணத்துல சொல்ற, ஸ்பஷ்டமா சொல்ற, சூத்ராளுக்கு வரைச்சு ஞானம் சக்தின்னு சொல்லச்சு, ஞானம்ன்றது எங்கேந்து வரணும், வேதாத்தியனத்துல இருந்து, என்ன வேதத்துல தான் சொல்லிருக்கு உபாசனம்ன்றது. அப்ப வேத மூலமாக தான் இந்த உபாசனத்தினுடைய பிரக்கிரியைய அறிஞ்சிக்க முடியும். வேதாத்தியனம் பண்றதுக்கே யோக்கியத்தை இல்லாதவர்களாக அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அதனால அவளுக்கு இதுல யோக்கியத்தை இல்லை. எதிர்ப்பி அவளுக்கும் மோக்ஷம் போகணும்ன்ற எண்ணம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், ஆனா இந்த ஞானம் சக்தின்னு சொல்லச்சு சாஸ்திரதபரியுதாசம்னு சொல்றது, சாஸ்திரத்தினாலே விளக்கப்படாமைதான் அதுக்கு யோக்கியத்தை, சாஸ்திரத்தினாலே விளக்கப்பட்டிருக்கு. இதை ஏன் பண்ணார்னு நாம கேள்வி கேட்க முடியாது, இது ஈஸ்வரனுடைய ஒரு நியமனம். ஈஸ்வர நியமனத்துல போய் யார் அவளை ஒதுக்கிட்ட, நீ இவாளை ஏன் சொல்றேன்னு எல்லாம் கேட்கவே நாம கேட்க முடியாது. ஆகையால அவர்களுக்கு அதுல அதிகாரம் இல்லை என்பதை வியக்தமா சொல்லிருக்க. இதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் பாஷிகாரருடைய அபிப்பிராயம், பாஷிகார வந்து இது என்னமோ ஆதுனிக்கால் மாதிரி ஆதுனிகாலுடைய எண்ணங்களை அன்னைக்கே அவர் பிரதிபலிச்சு அவர் சொன்ன அதுதான் இப்ப ஆதுனிகாலெல்லாம் பிரதிபலிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ற, அது எல்லாம் அவ்வளோ ஏற்படையதில்லை. சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம கேட்கணும். சாஸ்திரா பிரவருத்திகி சாஸ்திரா நிவர்த்திகி, அவ்வளவுதான். ஸ்திரீக்கள் இருக்கா, ஸ்திரீக்களுக்கு எல்லா கால அவ மாத்திரம் ஏன் அவ புறப்படக்கூடாத, நாங்கள்லாம் அத்தியனம் பண்றதுக்கு ஏன் யோகத்தை இல்லாதவர்களாக இருந்திருக்கோம், எங்களையும் சாஸ்திரத்துல இருந்து விலக்கி எடுத்து சாஸ்திரம் அத்தியனம் பண்ண ஸ்திரீக்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம்னா இந்த காலத்துல கலியுகத்துல மைத்ரேயி கார்கி போன்றவர்கள்லாம் ஒரு காலத்துல அத்தியனம் பண்ணோம், ஸ்திரீக்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய விசாரம் பண்ணோம்னாக்க மீமாம்சையில விசாரம் பண்ணச்சே, ஸ்திரீக்களுக்கு ஆத்தியந்திகமா அத்தியனத்துல அதிகாரம் கிடையாதுன்றது கிடையாது. அவளுக்கு சில சில மந்திரங்கள் அவ சொல்ல வேண்டி வரும், கல்யாண மந்திரங்கள்ல, யாகத்துல, அக்னிஹோத்ராதிகள், இஷ்டியில, இதெல்லாம் சில சில மந்திரங்கள் ஸ்திரீக்கள் சொல்ல வேண்டி வரும். எந்த அளவு கர்மாவுக்கு உபயோகமானதாக வேத பாகம் உண்டோ அந்த பாகத்தை அத்தியனம் பண்றதுல அவளுக்கு அதிகாரம் இருக்குன்னு நிர்ணயம் பண்ற மீமாம்சைகள் தான். இப்போ சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரத்துல இப்ப நான் உபாசனத்தை மாத்தம் சொல்லி சொல்றேன் நான். இதே மாதிரி சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு அதிகாரிகளை குறித்துதான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சிபாஷியத்திலையும் விசாரம் பண்ற ஆத்மாக்கு கர்த்தத்துவம் உண்டா கிடையாதான்னு விசாரம், நமக்கெல்லாம் கர்த்தத்துவம் உண்டா கிடையாதான்னு விசாரம், நமக்கு எல்லாம் கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு போறோம். அப்புறம் சொல்ற கர்த்தத்துவம் உண்டு சொல்லி சொல்றோம். ஒரு பட்சம் கர்த்தத்துவம் உண்டுன்றது இல்லைன்றது, ஒரு பட்சம் உண்டுன்றது சித்தாந்தம். ஏன்னா சாஸ்திரார்த்த கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா, நமக்கு கர்த்தத்துவம் ஒத்துண்டாதான் சாஸ்திரங்களுக்கெல்லாம் அர்த்தவத்துவம் வரும். கர்த்தத்துவம் ஒத்துக்கிறது, அதாவது நான் சாஸ்திரத்துல சாஸ்திரம்ன்றது நான் இப்ப சொன்னது ரூல் புக்கு, இதெல்லாம் செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுதான் சாஸ்திரம். நான் சுதந்திரனா இல்லாதவனா நான் வந்து செய்யறதுக்கே யோக்கியத்தை இல்லாதவன், கர்த்தத்துவமே என்னண்ட இல்லாத இருந்ததுன்னாக்க எனக்கு அந்த ரூல் புக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? அதனாலதான் அந்த சாஸ்திரங்கள்லாம் அர்த்தவத்தாக ஆகணும்னாக்க ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவத்தை ஒத்துண்டாகணும்னு அந்த இடத்துல சொல்றேன். அதுக்கப்புறம் விசாரப்படுற நமக்கு சுதந்திரமான கர்த்தத்துவமா இல்ல, ஒரு ராஜா இருந்துருக்கான், சைன்யத்துல இருந்துருக்கான், சைன்யத்துல இருக்கிற சிப்பாய்க்கு இருக்க மாதிரி கர்த்தத்துவமா, ராஜா ஷூட் பண்ணுன்னா பண்ண போறான், சண்டை போடுன்னா போட போறான் சிப்பாய், இல்ல என்ன பண்ண போறது இல்ல, எப்படிப்பட்ட கர்த்தத்துவம்ன்றது அதுக்கப்புறமா விசாரம் பண்ணி பராதீன கர்த்தத்துவம் தான், ஈஸ்வராதீன கர்த்தத்துவம் தான், ஆனா நமக்கு கர்த்தத்துவம் உண்டுன்னு சொல்லி சொல்லிருக்கேன். அதே மாதிரி அந்த ரூல்ஸ்னு ஒன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்கு அப்ளிகபிலிட்டின்னு ஒண்ணு சொல்றாள் இல்லையோ, அது யாருக்கு இருக்கோ அவளை தான் நம்ம சொல்லணும். ஏ தர்மம் ஆச்சரித்தும் அபியசித்துஞ்ச யோகம் போக்துஞ்ச நகிஞ்சன கிஞ்சன ஜாத்து ந அதிகார பாகா. இது வரைக்கும் ஒரே அர்த்தம், இது வரைக்கும் ஒரு வழியா அர்த்தம் சொல்லணும். எவைகள்லாம் தர்மம் ஆச்சரித்தும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு கர்மயோகம் பண்ணணும்னு சொல்லிருக்க, கீதையில மூணு விஷயம் சொல்லிருக்க. அந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றது எப்படின்னாக்க நம்ம நம்மளுடைய கர்மாக்களை நாம அனுஷ்டிக்கணும், அதுல பலாபிசந்தி ரகிதமாக, இதுல பலனை பத்தி எதையும் நாம யோசிக்காத, கர்மண்யேவாதிகாரத்தை மாபலேஷு கதாச்சனான்னு சொல்லி சொல்றேன். இதெல்லாம் எம்பெருமானுடைய நியமனம், சந்தியாவனம் பண்றோம், பெருமாள் திருவாராதனம் பண்றோம், வைசுதேவம் பண்றோம், இதெல்லாம் என்னத்துக்கு பண்றோம்? இதெல்லாம் நித்திய நைமித்திக கர்மாவாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மாவை நாம அனுஷ்டிக்காத போயிட்டோம்னாக்க நாம சாஸ்திரத்தை பின்பற்றாதவர்கள் என்கிற பழி என்கிற பாபம் நமக்கு வரும். அந்த பாபம் வரக்கூடாதுன்றதுக்கு இதை பண்றோன்றது இது ஒரு விஷயம். அதை காட்டுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டவற்றை அனுஷ்டிக்க வேண்டும், நமக்கு தான் அது சாஸ்திரம் சொல்லிருக்கு, இது எம்பெருமானுடைய கட்டளை, கட்டளையை பின்பற்றணும். ஏன் இருக்குன்னு கேட்கக்கூடாது, இதை அனுஷ்டானம் பண்றதே சுயம் பிரயோஜனம். இது எல்லாம் பகவத் பிரீத்தி, பிரீத்திக்காகவே தான் நாம பண்றோம். நாம பண்ற காரியமும் கூட நம்மளே பண்ணல, எம்பெருமான் நம்மள பண்ணி வைக்கிறார். ஏன் பண்ணி வைக்கிறார்னா இந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு இவன் அதிகாரியாக இருக்கான் என்பதனாலதான் எம் மூலமாக இந்த கர்மாவை அனுஷ்டிக்கும்படியாக பண்றேன். இதுதான் ஈஸ்வரன் பண்றது. இப்படி ஈஸ்வர சிருஷ்டியில சில சில ஜந்துக்கள் தான் அவன் சொன்ன சாஸ்திரங்களுக்கு உட்பட்டவையாக இருக்கின்றன. எல்லாத்துக்கும் அது கிடையாது. நாம இருக்கோம், நமக்கு ஒரு எத்தனையோ தர்மங்கள்லாம் ஆச்சரிக்கணும்னு சொல்லிருக்கு. கடைபிடிக்கணும், கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்றது. இப்ப நாம எல்லாம் ஸ்நாத்வா குஞ்சீத என்ன சொல்லிருக்கு, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. யாருக்கு இது? மனுஷனுக்கு. என்ன சாப்பிடாது? இப்ப ஸ்நாத்வா புஞ்சீதான்னு சொல்லச்சே, விதி வந்து புஞ்சீத சாப்பிடுன்றதுலதான் விதி மாதிரி இருக்கும் அது. ஆனா அதுல நோக்கு இல்லை அந்த இடத்துல. சாப்பிடுன்றது பசி எடுத்தா யார் வேணா சாப்பிட போறா. அங்க ஸ்நாத்வான்னு துவாபிரத்யம் இருக்க, இந்த துவாபிரத்யத்துல சொல்லப்பட்ட ஸ்நானத்துக்கு தான் அந்த இடத்துல விதியே தவிர சாப்பிடறதுக்கு விதி இல்லைன்னு இதை விசாரம் பண்ணி நிஷ்கர்ஷம் பண்ற. இப்ப நாமெல்லாம் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், குளிக்காத சாப்பிடக்கூடாது. ஆனா மாடெல்லாம் குளிக்கிறதா, வாசல்ல போற ஜந்துக்கள்லாம் குளிச்சுட்டு தான் சாப்பிடறதா, தூங்கி அந்த உடனே அதுவும் பாட்டுக்கு சாப்பிடுறது, எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது, ஏதோ போயிட்டு இருக்குது மேல எல்லாம் இதையும் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்க, அப்ப அதுக்கு தோஷம் வந்துருதா? இந்த ஸ்நாத்வா புஞ்சீதன்ற சாஸ்திரம் மனுஷாதிகாரம், மனுஷனுக்கு தான் இது ஏற்பட்டது, அதுகளுக்கெல்லாம் அது ஏற்படலை. மனுஷன்லயே கூட அகர சந்தியா உபாசித்தான்னு சொல்லிருக்கு. திரைவர்ணிக்கனுக்கு தான் இந்த உபாசனம், சந்தியா உபாசனம்ன்றது. சூத்திரன் சந்தியாவந்தனம் பண்ணலன்னாக்க அதனால அவனுக்கு வந்து ஹானி கிடையாது, தோஷம் கிடையாது. இப்போ ஸ்திரீக்கள் சந்தியாவந்தனம் பண்ணலன்னா அதனால அவளுக்கு கிடையாது. அவளுக்குன்னு ஏற்பட்ட மந்திர ஜபத்தை பண்ண போறோம், நாம பண்றோம், புருஷாக பண்ற மாதிரி பண்ணணும்னு அவளுக்கு விதிக்கல. அப்ப யாருக்கெல்லாம் விதிச்சிருக்கோ அவளுக்கு தான் இது பண்ணணும். நீ சொல்ற கர்மயோகம் இருந்துருக்க, அந்த கர்மயோகத்துக்கு கர்மயோகம் யாருக்கு விதிச்சிருக்கு? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இது மூலம் பெருமாளை அடைவதற்கு உபாயமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. யாருக்கு? திரைவர்ணிகர். யாரெல்லாம் அத்தியனம் பண்றதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்துருக்காளோ அவளுக்கு. முதல்ல மனுஷனுக்குன்னு சொல்லணும், அதுக்கப்புறமா திரைவர்ணிக்கனுக்குன்னு சொல்லி சொல்லணும். அதுலயும் அது பண்ண தகுந்தவர்களாக ஞானம் சக்தி எல்லாம் இருக்கிறவர்களாக இருந்துருக்காள அவளுக்குதான் இந்த விதி. இந்த விதிக்கு அதாவது இந்த விதிக்கு உட்பட்டதாக இல்லாத வஸ்துக்கள் தான் ஏ ரிணாத்யாக புல்லு முதலியவைகள். ஏ தர்மம் ஆச்சரித்தும் அபியசித்தும் கிஞ்சன போக்தும் நஜாது அதிகார பாஜக. ஏ ரிணாத்யாக எந்த புல் முதலியவைகள் தர்மானுஷ்டானம் பண்ணுவதற்கு, இந்த கர்மயோகம் பண்ணுவதற்கு அவை ஏற்றவை அல்ல, அதிகாரமே இல்லை அதுக்கு. அதை குறித்து சொல்லவே இல்லையே, சொல்லாத நாம என்னத்துக்கு பண்ணணும்? சூத்திரனை குறித்து சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லல. நான் சந்தியாவந்தனம் பண்ணலையேன்னு அவன் விசாரம் பண்ணணுமா? நான் பட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் யாரை குறிச்சு பண்ணணும்னு சொல்லிருக்கு? மனுஷனை குறிச்சுதான் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதுலயே திரைவன்னிக்கனாக இருக்கிறவனை குறிச்சுதான் பண்ணணும்னு சொல்லிருக்கு. புல்லுக்கு அது என்ன பண்ணவா சொல்லிருக்கு? பண்ணவே சொல்லலையே. தர்மமாச்சரித்தும் யோகம் அபியசித்தும் தர்மாச்சாரி சில சமயங்கள்ல தோணும். சில யோகிகள்லாம் அப்படியே தீர்க்கம், இப்ப வால்மீகி யோகம் பண்ண, யோகம் பண்ணதுனால எத்தனையோ நாள் தபஸ் பண்ணிட்டே இருந்ததுனால அவர் இருந்த இடமே தெரியாத புத்து கட்டிட்டு அகையாலேயே அவருக்கு வால்மீகின்னு பேர் வந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்படி பல மகான்கள்லாம் யோகத்துல எழுந்தருளி இருக்கச்சே இந்த சத்திய நைமித்திக கர்மாக்களை பத்தி அவ விசாரப்பட மாட்டான். அதுக்கு எப்ப எந்த திசையில நாம நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணுமோ அதை பண்ணணும். இதே வால்மீகி பகவானே ராமாயணத்துல சொல்லச்சே, மத்தியானம் மாத்தியான்மிக ஸ்நானம் பண்றதுக்கோசரம் சிஷியரோட போனேர்னு சொல்லி சொல்றேன். அவர் உபாசனம் பண்ற சமயம் தவிர மீதி சமயங்கள்ல அவருக்கு ஏற்பட்டதான நித்தியகர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு அவருக்கு ஒரு யோக்கியத்தை இருந்துருக்கு, அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு அவருக்கு யோக்கியத்தை இருந்துருக்கு. அதே மாதிரிதான் நமக்கு இப்போ தர்மானுஷ்டானத்துக்கு யோக்கியத்தை ஒண்ணுமே இல்லை. இது சத்தியம் வத தர்மம் தர இதெல்லாம் பொதுப்படையான தர்மங்கள். இந்த தர்மத்தை புல்லும் பூண்டும் என்னன்னு சொல்ல போறது, இது என்ன சத்தியோதனம் பண்ணுமா, என்ன தர்மத்தை சொல்லுமா, என்ன சொல்லும் அது? அதுக்கு எதுவுமே அந்த தர்மாச்சரணத்துக்கே தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கே அந்த நியமனத்துக்கே அது தகுதியற்றதாக இருந்துருக்கு. அதுக்கு அதிகாரமே அதுக்கு இல்லை. யோகம் அதுக்கு மேல இதுக்கே யோக்கியத்தை இல்லாத போயிடுச்சுன்னா யோகம் பண்றதுக்கு எங்கேந்த அதுக்கு யோக்கியத்தை இருக்க போறது? யோக்கியத்தை இல்லை. இப்ப இல்லாட்ட சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல யோக்கியத்தை இருக்கும், யோக்கியத்தை இருக்காது, பிற்காலத்துல யோக்கியத்தை இருக்கும். ரெட்டாம்சம் பாக்கலாம். கிரகஸ்தாலா இருந்திருக்கு, அதாவது பிராமணனா இருக்கச்சு, உபநயனம் ஆகாத வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை கிடையாது. உபநயனம் ஆன பிற்பாடுதான் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு யோக்கியத்தை. கல்யாணம் ஆற வரைக்கும் சில தர்மங்களை உபாசனம் அக்னிஹோத்திராதிகளை தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை கிடையாது. அவன் சமிதாதானம் மாத்திரம்தான் பண்ணலாம். ஆனா கல்யாணம் ஆன பிற்பாடு பத்தியோ யஜ்ன சங்கோகம்னு சொல்லியிருக்க அப்படினால பத்னியோட சேர்ந்து யாகங்களை அனுஷ்டிக்கலாம், உபாசனம் பண்ணலாம், அக்னிஹோத்திரம் பண்ணலாம், இப்படி ஈஷ்டி பண்ணலாம், இப்படி தனசபூர்ண வாசங்கள், இப்படி எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை வரும். அந்த மாதிரி அவளுக்கே என்ன ஆகும்னா, கிரகஸ்தாலா இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட அக்னி காரியங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. சன்னியாசியா போயிட்டாள்னாக்கா அவளுக்கு அக்னி காரியம் பண்றதுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு யோகியத்தையே கிடையாது, எல்லாம் போயிட்டு. அவளுக்கு பிரம்மயஜம் கிடையாது, பஞ்சமகா யஜ்ஜம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சந்தியாவந்தனம் மாத்திரம்தான் அவளுக்கு. சந்தியாவந்தனம் எல்லா ஆசிரமத்துக்கும் இருக்கவளுக்கும் உண்டு. ஆகையால சந்தியாவந்தனம் மாத்திரம்தான் அவளுக்கு இருக்கு, மீதி எல்லாம் ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் மும்முட்சுவா இருந்து மோட்சாசிரமம், அதுக்கு மோட்சாசிரமம்னு பேரு. மும்முட்சுவா இருந்துட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு எப்ப நமக்கு அந்த சிவகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போறதுன்றதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளா இருந்துட்டு இருக்கணும். இதுதான் சன்னியாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வரைச்சு இந்த புல்லு பூண்டுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு சமயத்துல தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கோ இல்ல யோகாபியாசம் பண்றதுக்கோ யோகியதை இல்லாத போனாலும் கூட வேற ஒரு சமயத்துல அதை அனுஷ்டானம் பண்ணுவதற்கு யோகியதை இருக்குமோன்னு கேட்டாக்க, நஜாத்து ஒரு சமயத்திலயும் அந்த அதிகாரம் கிடையாது. உண்டா இருந்த வரைக்கும் அத்தால எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியாது. இதுதான் சத்தியமான விஷயம். இப்படி இருக்கச்சே தேபி த்வதாஸ்ரித பூதல பூதல பந்த கந்தாது பந்தாதிகாஹ பரகதிம் கமிதா கமிதாஹ திருணாத்யாஹ தேபி. கர்மயோக ஞானயோக பக்தி யோகாதிகள் எதையும் அனுஷ்டிப்பதற்கு சக்தியற்றதாக இருக்கின்ற, அதிகாரம் இல்லாததாக, தகுதியற்றதாக இருக்கின்ற புல்லு பூண்டுகளும் கூட பூதல பந்த கந்தாது நீர் எழுந்தருளியிருந்த திவ்ய தேசத்த பூமி, அந்த பிரதேசம், அந்த பூமி பிரதேசத்தினுடைய ஒரு சம்பந்த வாசனையினாலேயேதான் அதுகளுக்கு மோட்சம். எவ்வளவுதான் பாபம் பண்ணவனாக இருந்தாலும் கூட திவ்ய தேசத்துல கணக்கு அவனுக்கு பிராணத்தியாகம் பிராண வியோகம் ஏற்பட்டதுன்னா அவன் மோட்சத்தை அடையறான்னு சொல்லிருக்கு. அப்ப திவ்ய தேச வாசம்ன்றது மோட்சத்துக்கு போறதுக்கு பரம்பரையா ஒரு சாதனம், சாட்சாத் சாதனமாக இல்லாத போனாலும். அதுலயும் சுவாமி தேசிகன் ரகசிய தைசாரத்துல நிஷ்கர்ஷமா சொல்லியிருக்க, திவ்ய தேச வாசத்துல எல்லாருக்கும் திவ்ய தேச வாசம் இருக்கிற மாத்திரத்தினாலேயே அந்த பரம்பரையா கூட நேரடியாக மோட்ச சாதனமாக திவ்ய தேச வாசம் ஆகாட்டா கூட பரம்பரையா கூட மோட்ச சாதனமாக எல்லாருக்கும் ஆகாது. யாரெல்லாம் பெருமாளை துவேஷிக்கிறாளோ துவேஷிச்சுண்டே திவ்ய தேச வாசம் பண்ணிட்டு, இப்ப பார்த்தோம்னாக்க இந்த பரம நாஸ்திகனா இருந்துட்டு இருக்கிறவன் கோபுரவாசி பிடியில பெருமாள் படம் விக்கிறதுக்கு கடை போடுறதுக்கு ஏலம் வாங்கிட்டான், அவன் வித்துன்றான். அவன் கோபுரவாசி பிடியிலே தான் இருந்துட்டு இருக்கான். திருமாலையில ஆழ்வார் சொன்ன மாதிரி நீ சௌம்பரி யுகத்தின்னு உன்னுடைய கோபுரவாசி பிடியில எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கான, அந்த சோம்பேறி உலகத்தின் இங்கதான் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானே இவனுக்கு மோட்சம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு ஒரு காலம் வராது, ஏன்னா அவன் பெருமாள் இடத்துல துவேஷத்தோட இருந்துட்டு இருக்கான். அப்ப கம்சாதிகளுக்கு எல்லாம் வந்தது என்ன, அவளுக்கு எல்லாம் ஜென்மாந்தரத்துல பண்ண புண்ணியம். சுவாமி தேசிகன் எதையுமே அவளுடைய பூர்வ ஜென்மத்தை நம்ம பாக்கணும், அவள்லாம் ஜெய விஜயால இருந்தவாள், அவ ஏதோ பாப விசேஷத்தினால இங்க இருந்திருக்கா, அதனால பெருமாளை துவேஷிச்சிருக்கா, துவேஷிச்சாலும் அவளுக்கு மோட்சம் கிடைச்சிருக்குன்றது அவ விஷயத்துல வேற. இது எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. அகில தேசிகன் வந்து எல்லாத்தையும் அப்படியே சந்தேகம் இல்லாமல், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். இப்ப இவர்களை பொறுத்தது ததாஸ்ரித, யாருக்கெல்லாம் அந்த திவ்யதேச வாசத்தினால மோட்சம் வரும், அதாவது பரம்பரையா திவ்யதேச வாசம்ன்றது மோட்ச சாதனமா ஆகும்னு, பெருமாள் இடத்துல பக்தியோட இருக்கிறவ, பெருமாளிடத்துல ரொம்ப ரொம்ப பக்தி இல்லாட்டா கூட பெருமாளை துவேஷிக்காத சாமானிய புத்தியோட இருந்துட்டு இருக்கிறவ, அப்படி இருக்கிறவாளுக்கு தான் இந்த திவ்யதேச வாசம்ன்றது பரம்பரையா மோட்ச சாசனம் ஆகும். இப்போ இந்த அயோத்தியில இருந்த புல்லு பூண்டுகளுக்கெல்லாம் மோட்சம் வந்ததுக்கு காரணம் எதுவா இருக்கணும்னாக்க, பெருமாள் எழுந்தருளி இருந்த நிலத்துல, அதாவது திவ்ய தேசத்துல அந்த பெருமாள் சஞ்சரித்த பிரதேசங்களுடைய பதாச்சரித்த பூத பூதல பந்த கந்தாத்து, எப்ப பார்த்தாலும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பிரதேசத்தோட இதுக்கு சம்பந்தம் இருந்துருக்கு. அந்த சம்பந்த வாசனையினால அது பந்தாதிகாக சொல்றான். அது என்ன, அதுக்கு கர்ம பந்தம் போயிடும். இப்ப பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜீவராசி இருக்குன்னு சொல்லி சொல்றோம், அந்த ஜீவராசி தான் அந்த புல்லு பூண்டும் ஜீவராசி தான், அது பண்ணின பாப்பம் இருந்துருக்க அது கர்மா, அது புல்லா பறக்க வச்சிருக்கு அவ்வளவுதான். ஆனா அதனுடைய பாக்ய விசேஷம் என்னன்னா, ராமனுடைய திருவடிப்பட்ட ராமன் எழுந்தருள் இருந்த காலத்துல ராமன் திருவடிப்பட்ட பிரதேசத்தோட பூமியோட சம்பந்தப்பட்டு இருக்கிற பிரதேசத்துல அது புல்லு பூண்டா அந்த இடத்துல இருக்கு. இது ஒன்னே போருமா, இதுதான் காரணம் அவைகளுக்கு மோட்சம் வந்ததுக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப லிங்க் பண்ணி பாருங்க, அந்த வரதராஜ ஸ்தவத்துல ஏகேசுக்கேன வரதோத்தர கோசலஸ்தாக பூர்வம் சதூர்வம் அபிஜந்தி ஜந்தவஸ்துவாம்னு கேட்டார். அதுக்கு பதில் இவரே பதில் சொல்லிட்டார், தேபி தே ஜந்தவஹா, அங்க ஜந்தவஹான்னு சொன்னதுதான் இங்க திருநாத்யாகான்னு சொல்லி சொல்ற, தேபி ஜந்தவஹா ஸ்வதாசிரித பூதல பந்த கந்தாதே பந்தாதிகாக பரகதிங் கமிதாக, பரகத்தின் கமிதாகன்ற வார்த்தை போட்டு, பரகதியை அடைந்தனன்னு சொல்லல, அடைவிக்கப்பட்டன. பெருமாளுக்கு அவைகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம் அதுதான் சமாதம். எல்லாரும் சிலதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் தன் அடிச்சோதிக்கு எழுந்தருள் இருந்த பிரகரணத்தெல்லாம் வாசிக்கிறது வழக்கம் இல்லை. என்ன, சாதாரணமா பட்டாபிஷேக சர்க்கம் வரைக்கும் சேவிப்போம், பட்டாபிஷேக சர்க்கம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ்ல இது மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தபஸ்வாத்தியாயங்கிறதா சொல்லிட்டு அது மறுபடியும் அதை சொல்லி அப்படியே முடிச்சிருவோமே தவிர அதுக்கப்புறமா சேவிக்கிறது இல்லை. ராமன் தன்னடி சோதிக்கு எப்படி எழுந்துருளினான்றதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இதை பத்தி தான் முன்னால மூணு உபன்யாசத்துல சொல்லிட்டு இருக்கோம். தூர்வாசர் வரே தூர்வாசர் வந்ததுனால யாரையும் உள்ள அனுப்பிக்காத நீயும் உள்ள வராதேன்னு சொல்லி சொன்ன ராமனுடைய ஆதேசத்தையும் மீறி லக்ஷ்மணன் உள்ள வரே. அப்ப உள்ள வந்ததுனால லக்ஷ்மணனை துறக்க நேர்ந்தது. அவர் பத்து போயிட்டு ராமன் தீர்மானம் பண்ணிட்டே தானும் கிளம்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்காக என்ன பண்ணேன்னா மறுநாள் கார்த்தால வசிஷ்டரை கூட்டு இன்னைக்கு பண்ண வேண்டிய அக்னிஹோத்ராதிகள்லாம் அவள்லாம் சத்திரியாளா இருக்கிறதுனால அவளுக்காக பிரம்மா ரிஷிக்கை கொண்டு யாகம் பண்றதுன்றது அவளுக்கு வழக்கம் உண்டு. ஆகையெல்லாம் இன்னைக்கு பண்ண வேண்டிய நிச்சனை மிச்சிக கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணும்னு சொல்லி சொல்லிட்டேன். எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணியாச்சும் முடிஞ்சிருத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே இவர் சங்கல்பம் பண்ணிக்கிறேன், ராமர் சங்கல்பம் பண்ணிக்கிறேன், கிளம்பி வரேன் அங்கேருந்து கிளம்பி நிர்ஜகாம கிரகாத்தஸ்மாது தீப்யமான இவாம்சுமானு ராமஸ்ய தட்சிணே பார்ஷ்மே சபத்மாஸ்ரீ ருபாஸ்ரிதாம். அப்படி பெருமாள் கிளம்பிட்டு ராமன் கிளம்பினேன். கிளம்பின உடனே பார்த்தோம்னா ராமனுடைய வலதுகை பக்கத்துல மகாலட்சுமி இருக்காள். இத்தன்னாள் வரைக்கும் ராமனா தன்னை மனுஷனா காண்பிச்சிருந்தேன், இப்ப தன்னடிச்சோதிக்கு எழுந்துள்ளது. அப்ப வலதுகை பக்கத்துல மகாலட்சுமி இருக்காளாம், இடதுகை பக்கத்துல பூமி பிராட்டி இருந்தாலும். அது மாத்திரமில்ல, எம்பெருமானோட கூட அவருடைய திவ்யாயுதங்கள் எல்லாமும் அங்க இருக்கு. பஞ்சாயுதங்கள் நித்தியசூரிகள் எல்லாமும் அவதாரம் பண்ணாலும் இல்லையோ, அவெல்லாமும் கூடவே கிளம்பிட்டாலாம். தரானானா விதாச்சாபி தனுராயதமுத்தமாம் ததாயுதானி தே சர்வே யயுஹு புருஷ விக்ரஹாஹ. அதான் சுவாரஸ்யம், எல்லாமே ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறது. சக்கரதாழ்வார் அவர் கிளம்புறதுனாக்கா ரூபத்தோட தான் ஒரு ஒரு புருஷ விக்கிரகத்தை எடுத்துட்டு ராமனோட கூட எல்லாம் கிளம்பிட்டார். வேதம் என்ன பண்ணிட்டு அதுவும் கிளம்பிட்டுதான். வேதா பிராமண ரூபேணன்னு காயத்ரி சர்வரக்ஷிணி எல்லாரையும் ரட்சணம் பண்றவளா இருக்கிற காயத்ரி தேவியும் வேதத்தோட கிளம்பிட்டார். ஓங்காரம் வசட்காரம் எல்லாம் கிளம்பிடுச்சு, எல்லாம் ராமன் பின்னாடியே போன. இங்கேருந்து அந்தப்புறத்துல போய் சொல்றான் லக்ஷ்மணன், முன்னையே போயிட்டேன் நீர் வர வரைக்கும் நான் காத்துல, நான் பாட்டுக்கு நான் போறேன்ட்டு அவர் முன்னையே கிளம்பிட்டேன். அந்தப்புறத்துல போய் சொல்றேன் சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பிட்டார். பரதருக்கு சமாச்சாரம் தெரிகிறது, பரதர் சத்ருகனோட கூடவே வந்துட்டு அங்கேருந்து அங்க அக்னிஹோத்ராதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பிராமணெல்லாம் கிளம்பிட்டார். இவெல்லாம் பிரம்மவித்துக்கள், இவர் ராமனை பத்தி தெரியும், இங்க நமக்கு இதெல்லாம் வந்து சீவைகுண்டத்துல போய் பகவத் கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் என்பதை நினைச்சுட்டுதான் இங்க இருக்கிற காலத்திலயும் பகவத் ஆராதனை ரூபமாக தான் நித்திய நைமித்திக கர்மாக்களை இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவெல்லாம் போறதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் சரி. ஆனா மீதி பேர் எல்லாம் வரல என்னன்னு கேட்டா, எல்லாம் ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம். அங்க இருக்கிற மந்திரிமார்கள் சேவகர்கள் எல்லாம் கிளம்பி ததஸ்தஸ்த்ரீ புமாம்சஸ்தே சபக்ஷி பசுவாகனாஹ ராகவஸ்யானுகா சர்வே ஹ்ருடா விகட கல்மஷாஹ. எல்லாம் அங்க வெளியில வர இவ பின்னாடி எல்லாரும் தொடர்ந்து போற. அங்க இருக்கிற மாடு மான் பட்சிகள் எல்லாம் பாக்கணும். இப்ப இதுகளுக்கு எல்லாம் என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. ராமர் எங்கேயோ போறேன், அவர் பின்னாடி நாம் இவாள்லாம் போறோம், இவா பின்னாடி நாமளும் போனோம்னு தீர்மானம் பண்ணோம். எல்லாம் அதுகளும் பின்னாடியே போறதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்தத்தை சொல்றாங்க. யாரானா ஒருத்தர் அழுதுட்டு போறாளன்னா ஒருத்தர் கூட விசாரப்படும், ஒருத்தர் கூட ஐயோ எல்லாரும் போறமேன்னு சொல்லல, ஒருத்தர் அழப்படல, எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், நாம போறது ராமனோட தானே போறோம், ராமனோட தானே போறோம்னுட்டு எல்லாரும் சந்தோஷத்தோட போன. சர்வம் சாரபமனோவிரதம் நதத்ர கஞ்சித் தீனோ வா வ்ரீடிதோ வாபி துக்கிதஹ. ஐயோ நாம போயிடுறோமேன்னு ஒத்தனும் முகத்தை தொங்க போட்டு யாரும் போலையாம். எல்லாம் ஹிருஷ்டம் பிரமதிதம் சர்வம் பபூவ பரமாத்புதம். 100 வயசு இருந்த பிற்பாடு அப்பா நீ போயிட்டு வா, இனிமே என்னத்துக்கு இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, இல்ல நான் நன்னாதானே இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன்னு தான் நாம இங்க இருக்கிட்டே சொல்லுவோம். அங்க அதை பத்தி யாருமே ஒன்னும் சொல்லலையா ராம் பின்னாடு போறோம். இப்போ மொத்தம் இதோட நிக்கல, யானி பூதானி நகரே பியந்தர்தான கதானி ராகவம் தான்யனுயுகம் ஸ்வர்காய சமுபஸ்திதம். அந்த அயோத்தியா பட்டணத்துல எவையவையெல்லாம் உருக்கொண்டு இருந்திருந்தனவோ அவை எல்லாமே ராமன் பின்னாடி சொர்க்கத்துக்கு போறதுக்காக கலந்துருக்கு சொல்லி சொல்றேன். இப்ப இவைகள்லாம் அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு தகுதி பெற்றவையா, கர்மயோகம் பண்றதுக்கு தகுதி பெற்றவையா, ஞானயோகம் பண்றதுக்கு தகுதி பெற்றவையா, அந்த பாகுபாடே இல்லாமல் எல்லாம் போயிருக்கு. இததான் நாம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த ராமரோட சம்பந்தம், ராமர் திருவடிப்பட்ட இடத்தோட ஒரு சம்பந்தம், அந்த திவ்யாலய வாசம், எம்பெருமான் எழுந்தருள் இருந்த அந்த திவ்ய தேச வாசம் தான் மோட்ச சாசனமாக ஆறுது என்பத சொல்லி சொல்ற இந்த இடத்துல. இத காட்டிலும் வேற என்ன போனோம், இப்ப இந்த புருஷார்த்தத்தையும் சாதனத்தையும் ஆழ்வான் எவ்வாறு தெரிவிக்கிறார்ன்றது, இதுக்கு மேல வேற என்ன போனோம். பரம புருஷார்த்தம் மோட்சத்தை அடைகிறது, அதுக்கு பரம்பரையா சாதனமாக இருந்திருக்கிறது இந்த திவ்யாலயம், சாட்சாத் சாதனமாக இருக்கிறது பக்தி பிரபத்திகள். யார் யாருக்கு எதெதுல அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துல அந்த உபாயத்துல இழிந்தாள்னா போறோம்.